கற்பூர கன்னிகையே வாராய், அடி அழுந்து அழுந்து நயந்து நயந்து பாராய். நீ மதுரைக்கு போகாதடி, அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும். தஞ்சாவூர் போகாதடி, தலை ஆட்டாமவும் மணிக்கும். தூத்துக்குடி போனா சில கப்பல் கரை தட்டும். கொடைக்கானல் போனா அங்க போ